రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామునమద్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుక్మరుక్మ వ్యామోహతస్థైతరాణి త్రిణాయమేణే అస్మద్గురోః భగవతోస్య దేహికసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే ఇన్నముదం ఊర్తిహేంగే వా పహింగిళియే తిన్నరంగం పాడవల్ల సీర్పెరుమాళ్ பொன்னம் சிலை சேர் நுதலியர்வேல் சேரலர்ஹோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஸ்ரீஹப்பதியான பகவான் திருவேங்கடமுடியான் அவருடைய பாசுரம் ஆழ்வார் குலசேகராழ்வார் என்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிண்டே வரேர். அதுல ஆறாம் பாசுரத்தில் பார்த்தோம், ஒரு பெரிய கல்லாக கல் சிகரமாக இருந்தால் யாரும் பேத்து கூட எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட அந்த திருமலையிலேயே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆனா பெருமாள் கேட்கிறார், அந்த கல்லை கூட பேக்கக்கூடும், என்ன கல்லு மலையே கூட பேத்து எடுத்துட்டு போயிடுறா. இப்பெல்லாம் ஆயிரங்கால் மண்டபம்னு ஒண்ணு இருந்தது, இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி கிரேன்லாம் கொண்டு வந்து இடிச்சு தூக்கி போட்டுற முடியும் எதுவா இருந்தாலும். அதனால கலியுகத்தில் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப என்னதான் பண்றது? ஒரு அப்ப பெருமாள் கிட்ட குலசேகராழ்வார் பிரார்த்திக்கிறார், காணாராய் பாயும், ஒரு காட்டு ஆறாக இருந்தா அதை யாரும் பேத்து எடுத்துட்டு போக முடியாது. ஆறு, அதுவும் சாதா குளம்னா கூட மூடிடுறா. இப்போல்லாம் காணார் அப்படின்னா பெரிய ஆறு, அப்படியாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஏழாம் பாசுரத்திலே வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி வீட்டிருந்த கொண்டாடும் செல்வரியேன் தேனாகார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய்ப்பாயும் கருத்துடையேனாவேனே அப்படின்னு வானாளும் மாமதி போல் அப்படின்னு அந்த ஆகாசத்திலே உடைய ராஜா அப்படின்னும் போது வான் ஆளும் ஆள்கிறர் யார் அப்படின்னா சந்திரன். அப்பேற்பட்ட பூர்ண சந்திரன், வெண்மையாக குளிர்ச்சியாக இருக்கார் இல்லையா, அப்பேற்பட்ட சந்திரன் போலே வெண்குடை கீழ் ஒரு சந்திரன் போலே வெள்ள வெளியேல்னு ஆச்சரியமான அப்பேற்பட்ட வெண்குடை கீழே மன்னவர்தம் ஒரு ராஜா, அந்த மன்னவர்தம் கோணாகி வீட்டிருந்து ராஜாதிராஜன் கீழே இருந்து பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாராலையும் கொண்டாடத்தக்க கொண்டாடும் செல்வரியேன் அப்பேற்பட்ட சம்பத் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு ராஜாதி ராஜனாக நான் இருக்க வேண்டாம். ராஜாதி ராஜனாக இருந்து ஒரு வெண்கொடை கீழே உட்கார்ந்து இந்த மன்ன அரசாளும் அந்த பதவி அப்பேற்பட்டதெல்லாம் நான் விரும்பலை. தேனாகார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் அப்படின்னு தேன் நிறைந்த அந்த புஷ்பங்கள் பூக்கள், அந்த பூக்கள் நிறைந்த அந்த சோலைகள் பூஞ்சோலை, அப்பேற்பட்ட இருக்கிற அந்த திருவேங்கட மலையிலே ஒரு காட்டாராக காணாராய்ப்பாய்ந்து கருத்துடையே நாவேனே அப்படி காணாராய்ப்பாயனும் அப்படின்ற அந்த கருத்து இருந்தாலே போரும். ஒரு விருப்பமுடையன், அந்த விருப்பம் எப்பயும் வந்து நாங்க ஒரு காணாராய் இருக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம் உடையவனே ஆவேனே அப்படின்னு இங்க வந்து மங்களாசாசனம். ஏன்னா அந்த ஆசையே போரும், அந்த பெருமாளுடைய ஆசை இருந்தாலே அதுவே போரும் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஆழ்வார் ஏதோ பாடணும் அப்படின்னு அந்த சம்பிரதாயத்துக்காக சொல்ற பாசுரங்கள் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தை அப்படியே கதறி கேட்கிறார், நான் அப்படி காணாரா இருக்கணுமே அப்படின்னா லோகத்துல 99.5% யாராக இருந்தாலும் எடுத்திருந்தாலும் நல்ல பணக்காரனாக இருக்கணும், ஒரு ராஜாவாக இருக்கணும், அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறவா தான் எல்லாருமே தவிர, ஆனா அந்த அரசாட்சியில இருந்த குலசேகராழ்வார் எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம், திருவேங்கடமலையிலே ஒரு காணாராய் இருப்பேனே அப்படின்னு சொல்றேர்னா அது வெறும் ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, ஒரு அனுபவம் மட்டும் இல்ல, அப்படி இருந்து காட்டினர். தான் ராஜ்யத்தில இருக்கும் பொழுதே ரெண்டு வாட்டி வந்து நான் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டேராம், மந்திரிகள்லாம் அவரை பிடிச்சி உட்கார வச்சா, எனக்கு இந்த ராஜ்ய பதவி வேண்டாம்ப்பா, என்னை உடுங்கோ, எனக்கு வேண்டாம், இதெல்லாம் இதுலெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, இப்பேற்பட்ட போகம்லாம் எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன், ஸ்ரீரங்கத்தில் போய் நான் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே பாகவதர்களோடய சேர்ந்து சத்சங்கத்தோடய இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு வாட்டி கிளம்பிட்டேன். அவரை பிடிச்சி உட்கார வைக்கிறாய் வா, என்ன பண்ணுறது இப்போ, ஆழ்வாரை எப்படி ராஜ்ய பரிபாலனை பண்ண வைக்கிறதுன்னு தெரியாமல் பரம பாகவதோத்தவர்கள் மற்ற திவ்ய தேசத்துலேருந்து அவளெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரா. இங்கே வந்தவர் என்ன சொல்கிறார், ராமாயணம் சொல்லித்தர காலங்கார்த்தால ராமாயண சத்சங்கம். அதனால் ஆழ்வார் என்ன பண்ணுறார், கார்த்தால ஒரு மணி நேரம் ராமாயணம் கேட்டுட்டு அவா கிட்ட பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராஜ்ய பரிபாலனம். அந்த ராமாயணம் முடிக்கிற வரைக்கும் என்னென்னா, ராமாயணம் எங்கே கேட்குறமோ அதுவே திவ்ய தேசம்னால, அப்போ அவர் வந்து இங்கேயே இருந்து பூர்த்தியாக முடிக்கணும் இல்லையா, அதனால ஸ்ரீரங்கத்துக்கோ எங்கள் திவ்ய தேசத்துக்கோ கிளம்பாமல் அங்கேயே இருக்கிறோம். அப்படி உட்கார வச்சு அவரை ராஜ்ய பரிபாலனம் பண்ண வைக்கிறார். அதனால ஆழ்வார் கதர்றார். ஆனால் அந்த ராஜ்ய பதவியில் இருந்தவர் என்ன சொல்றாருனா, எனக்கு வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு மரமாக இருந்துட்டு போறேன், ஒரு செண்பக மரமாகவோ தம்பக மரமாகவோ ஒரு கல்லாகவோ ஒரு காணாராகவோ நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றது, அது அப்பேற்பட்ட பரமபக்தி. அது ஆழ்வாருடைய பரமபக்தியை காட்டுறது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பகவத் சம்பந்தம் சத்சங்கமும் பாகவத சத்சங்கமும் அதுல ருச்சி இருக்கிறவா திருப்பியும் வேற எந்த போக்கியத்தையும் ஆசைப்பட மாட்டா அப்படின்றதுக்கு சாட்சாத் குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரமே பிரமாணம் அப்படின்னு நமக்கு அது எடுத்துக்காட்டு. பெரியபர காலசுவாமி வியாக்கியானத்தில் வானாளும் மாமதி போல் அப்படின்னு, திருமலையிலே சிகரந்தனாக இருக்க பெறுவேனாக வேண்டும் என்று அபேட்சித்தார் கீழ்ப்பாட்டில், அதுக்கப்புறம் திருமலையில் காணாராக பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இப்பாட்டில் அப்படின்னு, போன பாட்டில் பெரிய ஒரு மலை கல் மலையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சவர், ஆனால் அதை கூட பேத்து எடுத்துட்டு போக முடியும், அதனால் அப்படி ஒன்றும் வேண்டாம், அது சைலேக தேசம் அப்படின்னு ஆகையாலே ஸ்வரூபஸ்திதி அப்படின்னு, அந்த ஸ்வரூபஸ்திதி இல்லாததுனால அவர் என்ன சொல்றாருன்னா, திருமலையிலே காணாராக பெற வேண்டும் என்று இப்பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார் அப்படின்றது வியாக்கியானம். அப்போ வந்து ஏகச்சத்ராதிபதியாய் சாம்ராட் என்றும் சார்வபௌமன் என்றும் சக்கரவர்த்தி என்றும் பிருது சுமந்த வாழ்வு ஒரு வாழ்வாச்சி எனக்கு வேண்டாம் என்கிறார் பூர்வார்த்தத்திலே அப்படின்னு, ஒரு சாம்ராட்டுக்கே சக்கரவர்த்தி சார்வபௌமன் அப்படின்னா அந்த சாம்ராட்டுக்கு ராஜா, அந்த ராஜா மட்டும் இல்ல சிற்றரசர்களுக்கெல்லாம் ராஜாதிகளுக்கெல்லாம் ராஜாதிபதி அப்படின்னு சக்கரவர்த்தி, அப்பேற்பட்ட அந்த பிருதெல்லாம் சுமந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாச்சி எனக்கு வேண்டாம் என்று வெறுக்கிறார் அப்படின்னு பூர்வார்த்தத்திலேருந்து பெரிய பிரகால சுவாமியுடைய இங்க வியாக்கியானம். சி வெறுக்கிறார் அப்படின்னா அதை ஒரு ஒரு பொருட்டாக கூட நினைக்காம இருக்கிற ஆழ்வார் அப்படின்னு அந்த ராஜ்யத்தை. அப்போ பாண்டரஸ்யா தபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மமா என்று தசரத சக்கரவர்த்தி, அப்படி தசரத சக்கரவர்த்தி அப்படிதான் இருந்தார், அவர் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பரம பாகவதோத்தமராகவே இருந்தார். அங்க வந்த பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் அப்பேற்பட்ட கைங்கரியங்கள் பண்ணிட்டு ஒரு ராஜ்ய பதவி அப்படின்னு பார்க்காம அது பெருமாள் கொடுத்த கைங்கரியம் எப்படி இருந்தேரோ அதே மாதிரியே ஆழ்வாரும் அப்படி இருக்கார். ஆனா இந்த பதவி மேல அவருக்கு எந்த ஆசையும் இல்லை. அப்புறம் ஒரு ஒரு ஆகாச பரப்பையெல்லாம் ஆவரித்து ஆக்கிரமித்து விளங்குகின்ற பெரிய சந்திரமண்டலம் போன்றதான அப்படின்னு, சந்திரமண்டலம் போன்றதான ஒரு வெண்குடை கீழே ராஜாதிராஜ சார்வபௌமம் என்கிறபடியே மன்னருக்கெல்லாம் மன்னராக வீற்றிருந்த லோகமெல்லாம் கொண்டாடுகிற செல்வத்தை செல்வமாக நான் பிரதிபதித்து பண்ணுகிறேன் என்கிறார் அப்படின்னு, அந்த ஒரு சந்திரன் அப்பேற்பட்ட ஆச்சரியமான சந்திரன் போலே இருக்கிற கொடை கீழே ஒரு ராஜாதிராஜனாக இருந்தாலும் லோகமெல்லாம் கொண்டாடும்படியான செல்வமும் இருந்தாலும் அதையெல்லாம் நான் ஆசைப்படவில்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்லி, பின்னை உம்முடைய ஹிருதயத்தாலே எதை செல்வமாக நினைக்கிறீர் என்று உத்தரார்த்தத்திலே அருளி செய்கிறார். அப்ப உம்முடைய ஆசைதான் என்ன அப்படின்னா, அதுக்கு சமாதானமாக உத்தரார்த்தத்திலே இரண்டாவது கடைசி இரண்டு வரியிலே சொல்றார், தானார் இத்தியாதி மதுஷ்யமான அப்படின்னு, அந்த மதுவா மதுஷ்ய சம்பந்தமான அப்படின்னு, மதுக்களோடே கூடின தேன்கள் கூடின புஷ்பங்கள் நிறைந்த சோலைகளையுடைய தானே திருமலையிலே தன்னிலே ஒரு காணாராய் ஆக பெற வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்படின்னு, அந்த திருமலையிலே புஷ்பங்கள் எல்லாம் தேன் கூ பூண்ட புஷ்பங்கள் அந்த சோலைகள் நிறைந்த அப்பேற்பட்ட அந்த திருமலையிலே ஒரு காணாராக இருக்க வேண்டும் என்று ஆசை. அப்படிப்பட்ட ஜன்மம் எனக்கு வாய்க்கதொழிதாலென்றும், அப்படிப்பட்ட ஜன்மம் எனக்கு வாய்க்கலன்னா கூட அங்கனே ஜனிக்க பெற வேண்டும் என்கிற கருத்தாகிலும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த கருத்து, அங்க அப்படியேற்பட்ட காணாராய் இருக்க வேண்டும் என்ற கருத்து, அந்த ஆசை எனக்கு எப்பயுமே இருந்தா கூட போரும், அதுவே எனக்கு போரும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிற. ஏன்னா கஜேந்திராழ்வார் ரொம்ப முதலை பிடிச்சு ரொம்ப வருஷம் தான் வந்து அந்த முதலை கிட்டேருந்து மீட்க எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட கடைசியில் அவர் புரிஞ்சுக்கிறார் பகவானை தான் சரணாகதி பண்ணாதான் உண்டு அப்படின்னு. அப்ப பகவானை சரணாகதி பண்ண வேண்டும் என்று நினைத்த போதே அங்க வந்து சுகபிரம்மரிஷி என்ன சொல்றாருன்னா, அப்ப வந்து அந்த ஸ்ரீமான் அப்படிங்க அந்த இடத்துல சொல்றாரு, நடுநகவராக ஸ்ரீமான் அப்படின்னு, அந்த ஸ்ரீமான் கஜேந்திரனாகிற ஸ்ரீமான் இப்ப பகவானை அழைக்கிறேர் அப்படின்றதான் அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா எப்ப அவருடைய ஹிருதயத்தில் அது வந்துருச்சோ அப்பயே அவர் ஸ்ரீமான் அப்படின்னு. அதே போல விபீஷணனையும் விபீஷணஸ்ய தர்மாத்மான்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்த வால்மீகி எப்ப ராமர்கிட்ட சரணாகதி பண்ண போறேன் அப்படின்னு தன் கதையை எடுத்து அந்தரிக்ஷத்துக்கு போனேரோ அப்ப அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் விட்டேரே அப்ப ஸ்ரீமான் சொல்லுவானேன்னா எப்ப சரணாகதி பண்ணணும் ராமர்கிட்ட போகணும்னு தோன்றிதோ அந்த சமயத்திலேயே அவர் ஸ்ரீமான் ஆயிடுறேர் அப்படின்னு. அதனால காணாராய் பாயும், காணாராய் இருக்க போறேனோ இல்லையோ தெரியல, ஆனா காணாராய் பாயும் அப்படின்னு அந்த ஹிருதயத்துல அந்த ஆசை வந்ததே அந்த கருத்துடையே நான், அந்த ஆசை இருந்து அதை எப்பயும் போகாம அந்த ஆசை எப்பயுமே என் ஹிருதயத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுவே ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறார் குலசேகர் ஆழ்வார். அதே போல நம்ம வந்து ராமானுஜர் எப்படி காணாராய் கைங்கரியம் பண்ணேர் அப்படின்னு பார்த்தா, அந்த திருமலையிலே கார்த்தார சுப்பிரபாதத்திலிருந்து ஏகாந்த சேவை வரைக்கும் எல்லா கைங்கரியத்தையும் அதை சரிவையாக நடத்தி வர வேண்டும் அப்படின்னு. அந்த திவ்ய தேசம் மட்டும் இல்லை, ஸ்ரீரங்கத்திலேயா இருக்கட்டும் திருநாராயணபுரத்திலேயா இருக்கட்டும் எல்லாமே ஸ்ரீ பாஷ்யக்காரர் தானே அதை எல்லாம் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் வச்சு பண்ணி வச்சார். அதுக்குன்னு சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்தந்த இடத்துல ஏற்படுத்தி அவளுக்கு இந்தந்த கைங்கரியம்னு வகுத்து கொடுத்து அப்பேற்பட்ட கைங்கரியங்களை பண்ண வைக்கிறார். ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீமணபத்ரவா அனுதினம் சம்பிரதையான்னு அந்த ஸ்ரீரங்கத்தில் அவர் பண்ணது தான் எல்லா மத்தன் தனது திவ்ய தேசத்திலேயும் அதேதானே, அதே போன்றுதான் எப்படி அதே போல கைங்கரியத்தை அனுபவிக்கிறாளோ அந்த மாதிரி இருந்து அதே மாதிரி திருமலையிலையும் அவர் வந்து அப்படி பண்ணி கொடுத்தார் அப்படின்றதுனால காணாராய் அப்படின்னு விடாத பிரவாகமாக எப்பயுமே பெருமாள் இடத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த பிரவாகமாக கைங்கரியம் ஒரு நாள் கூட விட்டு போகாம அந்த சுப்பிரபாதத்திலிருந்து அந்த ஏகாந்த சேவை வரைக்கும் தினமும் தினமும் அப்படி அப்படி வந்து நித்யோத்சவம் பக்ஷோத்சவம் மாசோத்சவம் அப்படின்னு அத்தனை உற்சவங்களையும் நமக்கு பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் நிறைவேற்றினர் அப்படின்னு அந்தந்த திவ்ய தேசங்களில் ஸ்ரீபாஷ்யக்காரர் தானே ஸ்தாபனம் பண்ணார். அதனால அவர் காணாராயிருந்து இந்த கைங்கரியத்தை பண்ணார் அப்படின்னு சுவாமி தேசிகனும் தயாசதகத்தில் சொல்லும் பொழுது, விகாஹே தீர்த்தவகுளாம் சீதலாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதி பரிவாக பரம்பராம் அப்படின்னு அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரை நமக்கு கிடைச்சது காரணமே சாட்சா திருவேங்கடமுடியானுடைய தயையினால்தான் அப்படிங்கிற அந்த தயா பிரவாகம், அந்த பிரவாகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு நம்ம ஆச்சாரிய பரம்பரை லக்ஷ்மிநாதனிலிருந்து ஆரம்பம், தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்து அதுக்கப்புறம் மகாலட்சுமி விக்ஷசேனர் அதுக்கப்புறம் நம்மாழ்வான் அப்படியே அந்த சம்பிரதாயத்தா இன்னி வரைக்கும் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அப்படின்றது வரைக்கும் காரணமே என்னன்னா பெருமாளுடைய கருணையே காரணம் அப்படிங்கிற. ஏன்னா கங்கையில நம்ம வந்து தீர்த்தாமாடுறோம்னு நம்ம சொல்றோம், இன்னைக்கு போய் நம்ம தீர்த்தாமாடுறோம் அப்புறம் நாளைக்கு போய் தீர்த்தாமாடுறோம்னா அதே கங்கையாக இருக்கு, அந்த கங்கைன்றது அடிச்சுன்னு போயிட்டே இருக்கு, நேத்தி இருந்த ஜலத்துல குளிச்சு அதே ஜலத்திலே இன்னைக்கு போனா குளிக்க முடியும் அப்படி இல்லை, அது பிரவாகமா என்னைக்கோ போய் சமுத்திரத்துல போய் சேர்ந்திருக்கும். ஆனா நம்ம கங்கைன்னு தான் சொல்றோமோ அப்பேற்பட்டதுதான் ஆச்சாரிய பரம்பரை, இன்றைய வரைக்கும் இருக்கிற எல்லாருமே ஆச்சாரியர் தான், அந்த ஆச்சாரியன் திருவடியை நம்ம பிடிக்கணும், அந்த ஆச்சாரியர் அப்புறம் பகவானை சேர்ந்தவன அதுக்கப்புறம் பகவானே வேறொரு ஆச்சாரியர் நம்ம கொடுத்துட்டு வரையர், அதனால பிரவாகமா அவரே அந்த ஆச்சாரிய பரம்பரையே நமக்கு கொடுத்துட்டு வரையர் அப்படின்றதுனால இந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஆச்சாரியர் அப்படின்னே வந்து சுவாமி தேசிகன் அங்க மங்களாசாசனம் அந்த பிரவாகம் அப்படின்றதே ஆச்சாரிய பரம்பரையை குறிக்கும். அதனால குலசேகர் ஆழ்வார் காணாராய் பாயும் கருத்துடையே நாவேனே அப்படின்றது இங்க ஆச்சரியமாக பிரார்த்தனையா பண்றேர். வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி வீற்றிருந்த கொண்டாடும் செல்வரியேன் தேனகார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய்ப்பாயும் கருத்துடையேனாவேனே அப்படின்னு திருவேங்கடமுடியானை பிரார்த்தித்து, கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.